சரியா பலிக்கலேன்றதாக ஒரு எண்ணம் பெருமாள். அதான் இனிமேல் நாம் இதை காண முடியும். அதுதான் லோகத்தில் ஜனங்களை திருத்தணும்னு ஆசைப்பட்ட பெருமாளுக்கு யாரடா கொடுத்துருக்கு, நாம் திருத்த கூடாது, நாம் உதயம் பண்ணக்கூடாது, யாரும் ஆச்சாரம் பண்ணணும், ஆச்சாரம் தான் ஆப்பிள, எல்லா தேசத்தையும் எழுவதும் ஆப்பிள. கடைசியில் கர்நாடக தேசத்துல ஒரு மகான் எழுதியிருந்தார் ஸ்ரீவாசாச்சாரியன் திருநாமம், அவருக்கு 19 வயசு சர்வசாஸ்திர பாரங்கிட்டா இருந்து அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வேதாந்த காலசியம் பண்ணிட்டு இருந்தார் நடாதரம்மாடி கொள்ளு பேருந்துட்டேன். அப்புறம் அவரு சொப்பன் சாட்சி அகோதி வச்சு நியமனம் பண்ணி அது பெரியது. அப்புறம் அவர் ஆச்சாரம் நிறைவு பண்ணி அங்கிருந்து அகோதி வேணும்னு சாட்சாத்து ஒரு பெருமாளே என்ன பண்றாரு, மிருத்த சன்னியாசியா வேடம் போட்டு வந்து ஒரு சன்னியாசம் கொடுத்தேன், பெருமாள் நியமனம் வாங்கி வந்தார். அந்த காலத்துல சன்னியாசி பயப்பட வேண்டாத காலம் அது. எங்க போல எல்லாரும் சுத்தாரா இருந்தா யாரா எவரு சொல்லி பார்த்தா யாராவது கிடையாது, கன்னியாபுரிங்க பிரைவ் பண்ண மாட்டா, எல்லாருக்கும் வைசேகம் உண்டு, அந்த மாதிரி எல்லாம் கண் தீர்த்துனா குழந்த தீர்த்தம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாராத்திலயும் பிக்ஷை போய் வாங்கிக்கலாம், எந்த சமயத்தான் வாங்கிக்கலாம். அதனால சன்னியாசம் வாங்கிட்டார். அப்புறம் பெருமாள் தவறாம பண்ணார், மேல என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பதான் என்ன பண்றதுன்னு பிரார்த்திச்சு அந்த கையில வந்து அவதாரம் பண்ணார் இந்த பெருமாள். இது ஐடிக்கு தானே நினைக்க வேண்டாம், எல்லா சம்பிரதாயத்தையும் ஐடிக்கு உண்டு இல்லையா, அது ஐடிக்கு இல்லையா ஒரு சம்பிரதாயம் நினைக்க. அதுல இருந்து ஆதிசுவா சுவாமி தான் செஞ்சா, அப்ப பெருமாள் சாச்சா நீங்க இந்த ஆழ்வார்த்து நினைக்கு நடந்து போ, மேல அவர் செய்ய வேண்டியது விதானம் பண்ணுவாருன்னு சொன்னார். அதுக்குள்ளே ராஜாக்கள்லாம் ஆஷ்டிச்சா பெருமாளுக்கெல்லாம் பதவி பண்ணி கொடுத்தா சுவாமி ஆதி உத்தவ சுவாமி திருநாமம் சரவோப சுவாமின்னு திருநாமம் வச்சார். அப்போ பெருமாளுக்கு பேர் சரவோப சுவாமி தான் திருநாமம். ஆழ்வார் திருநாடு ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப புரஸ்காரம் பூஜையெல்லாம் பண்ணிடலாம் சந்தோஷம், ஆழ்வாருக்கும் சந்தோஷம் பெருமாளுக்கும் சந்தோஷம். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், ஆழ்வார் திருநாமத்துக்கு வன்னி என்ற ஒரு பதத்தை கொடுத்தார். நம்மாழ்வார் என்ன பண்ணார், பெருமாள் திருநாமத்துக்கு ஆதி என்ற ஒரு பதத்தை கொடுத்தார். ஆதிவன் சடகோபி தேர்வு, ஆதி என்பதுக்கு பிரதமும் அர்த்தம் இல்லை. அம்மா சந்திரசேகர மகாவியாபகர், அந்த சுவாமி மகாவியாபகர் அர்த்தம் ஆதி சுவாமி சேர்ந்து வச்சு தப்பா எழுதிட்டு ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணாரு எழுதிட்டு. அம்மா சந்திரசேகர சுவாமி தப்பு நான் சொல்ல, இந்த ஆதி சுவாமி வைபவம் தப்பு, யாராருக்கு ஏதோ நெருக்கடி இருக்கோ அது நல்லா இருக்கு தவிர அது போய் தப்பு. இந்த நீங்க பாத்துவேன் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணாரு எழுது, அந்த புஸ்தம் எழுதணும். அது சுவாமி தான் ஒத்துக்குதா என்ன பண்ணணும் கேட்டா, சுவாமிக்கா ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் பல பல இந்த விஷயங்கள்ல அவர் நேர்மரியம் இல்ல சுவாமி, அது ஆராய்ச்சி பார்த்தா ஆராய வேண்டிய விஷயம் இல்ல, சுதமா புரியும் ஏதோ ஒரு யோசிக்கிறோம்னு சார். அதனால ஆழ்வார்த்தல் அவதரிக்க திருநாராயணத்துல அவதாரம் பண்ணார், ஆழ்வார்த்தல அனுகிரகம் கிடைச்சது. அப்படி அதுல இருந்து வன் சடகோப அந்த ஆதி என்பது ஆதினா முதல் அர்த்தம் இல்ல, ஆதிப்பிரான் அந்த ஆதிப்பிரான் ஆதி என்ற என்ன அந்த புத்தகத்தை பார்த்துட்டு ஆதினா முதல்னு அர்த்தம் வச்சிருக்க. வன்ற பதம் அவர் பெருமாள் கொடுத்தார், இவர் கொடுத்த ஆதி ஆதிப்பிரான் என்ற பதத்துல ஆதிநாதன் பெருமாள் சம்ஸ்கிருத்தம், அந்த ஆதியுடைய முதல் பதம் இங்க ஆழ்வார்க்கு நம்ம நம்ம சுவாமி தேசம் கொடுத்து ஆதி சுவாமிக்கு. அப்புறம் ஆதி வன் சடகோபம், அந்த வன் சடகோபான்றது மாத்திரம் அந்த ஆதிங்க ஆத்தியாத்மத்தையும் கொடுக்கறதுனால அந்த சுவாமி மட்டும் அப்புறம் நாங்களாம் வச்சுக்கல. இந்த வன் சடகோபான்ற வன் என்ற பதம் எல்லாருக்கும் வந்திருக்கு, சடகோபான்ற பதம் ஆஸ்தானத்தோட எல்லாருக்கும் வந்திருக்கு. இதுதான் ஒரு விசாரம் ரிகார்டு கிடையாது, பக்கத்திலேயே வானவர்களுக்கு அவளுக்கு இந்த வன் சடகோபான் பதம் கிடையாது, அருவாரத்தில் ஜீவதுக்கா அவளுக்கு இந்த வன் சடகோபான் பேர் கிடையாது, எங்களுக்கு தான் அந்த பேர் உண்டு. இப்போ இன்னும் ஆச்சந்திராவுக்கு மரப்போர் சுவாமி வன் சடகோபான் பேர் உண்டு. அந்த மாதிரியா சடகோப மகம் சடகோப கையெழுத்து சடகோபஸ்ரீ தான் நாங்க போடுறோம், இந்த சடகோபஸ்ரீ வேறு யாருக்குமே கிடையாது, எங்களுக்கே உரித்தானது. அந்த மாதிரியா இந்த மட்டத்துடைய பரம்பரை இருக்கு, அந்த பரம்பரை இப்ப தமிழ்நாட்டில் நிறைய பேர் ராஜாக்கள் ஆச்சுச்சா நிலங்கள்லாம் வந்தது, இப்படி தமிழ்நாட்டு சுவாமியிலே வர ஆரம்பிச்சா திருநாளுக்கு இத்தனை சமயம் வந்து அப்புறம் கிரந்தங்கள் மேல மேல போயிட்டு அப்படிப்பட்ட மடத்துக்கும் இப்போ தற்போது என் காலத்துல முப்பூரட்சி காலத்துல இருந்து இங்க ஆசிரமத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. எல்லாத்துலயும் இருந்தாலும் இப்போ இது அபிஷேகமா அனுசூத்தமா இருக்கு. அந்த மாதிரி சௌஹார்த்த விஷயம் எடுத்தனாலே சுவாமியோட சதாபிடைய முகத்தம் ரொம்ப அற்புதமா நடக்குது. அந்த அதுல நானும் கலந்துருக்கேன், பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சிறுவங்கள பிரதான புருஷாளுக்கு பிடிச்சி ஏதாவது கீழே இருக்கிறவா கூப்பிடுவார், சிறுவர்கள் கீழே இருக்காதும் கூட வந்தா வட்டம் வராமல் சொன்னா கூட பிரதானமா இருக்கா கூப்பிடுவார். அப்படி இல்லாத பிரதானமா இருக்கிற சுவாமியும் அவருக்கு மகத்தான சந்தோஷத்துல கைகிற பண்ற சிஷ்யனும் அவளுக்கும் ரொம்ப பரம பிரீத்தி இருக்கு. இப்ப வெங்கட்நாதன் இருக்காரு, அவர் அவர் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையிலும் அந்த அன்பு பிரீத்தி அப்படியே தழும்பும். சுவாமிக்கா வரணும்னு கூட சொல்லுங்க சொல்லலாம், அவருக்கு பத்தி இவருடைய பிரீத்தி பார்த்தா அங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எது அதிகம்னு சொல்ல முடியாது. அப்படி வீட்டுல வரவழைச்சு ரொம்ப நல்லா உபச்சேர் செய்யறான் செய்யறார். அந்த மாதிரியா இந்த சுரேஷ்வர வசம் ரொம்ப அற்புதமா நடக்குது, ஆங்காங்கு ஆங்காங்கு தனியாரம் நடக்குது. அதுல மடத்துல சாப்பிடறவா இந்த சுரேஷ் வந்துட்டு அஹோ இது போய் சாப்பாடு இருந்தா நீங்க யாராவது நினைப்பா நினைக்க கூடாது, வந்த உடனே 50,000 ரூபாய் சமரிச்சு தனியாரம் பண்ணணும் தான் சொன்னாரு. அங்க மடத்துல நடக்கிற தனியாரும் இந்த அஞ்சாறு நாள் மொத்த நாளும் இல்ல, மொத்த நாளும் சாமி தனிமா மனதை செலவே இல்லை. இந்த அஞ்சாறு நாளும் ஏழு நாள, ஏழு நாளும் சுவாமியுடைய ஏழு நாளுக்கு நாளும் கிளம்பி போட்டேன். அந்த மாதிரியான ரீதியில இந்த சௌஹார்த்தம் இருக்கு. இப்போ சுவாமியுடைய துணிஷ்ட மகோத்சவம் ரொம்ப அற்புதமா இருக்குது. என்னை காத்தால புண்ணியத்தை கூட எனக்கு காத்தால வேலையில ரொம்ப சமம் வருது. இன்னைக்கு பரிநாசனும் பண்ணணும் பண்ணல, இத்தனைக்கும் அசத்துக்கு அறுபது நாளைக்கு காரியம் சொல்லுவார். காத்தால ஆறரை மணிக்கு நான் திருமணத்துக்கு போயிட்டேன். இந்த மாதம் சாத்தது இதெல்லாம் பண்ண ஒன்பதரை மணி ஆயிடுச்சு மங்களாரதி ஆர்த்திக்கு. அதுக்கப்புறம் சமாஷணம் ஆச்சு, இப்படி பண்ணிட்டு வந்து மணி பத்தரை ஆயிடுச்சு. நான் இங்க வரத்து பன்சுவாலிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சமம் அதிகமாக போச்சு வரும் திரு சரீரத்தில் அசக்தி இருந்தாலும் முடியல. அதனால வந்து உபன்யாசம்னு ஒரு போட்டிருக்க, அதுல உபன்யாசமே பொதுபோக்கா இருந்த காலம் போய் இப்போ சன்னியாசாசிரமத்தில் திருசுமாராதமே இப்போ பொதுபோக்கா ஆயிடுச்சுனால அந்த உபன்யாசம் பொதுவாசிரமத்தில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்றதுக்கு இப்போ அவகாசம் இல்லை. அதுக்காக பிரமாணங்களே அவர் பார்க்க முடியல. இப்போ சுவாமியோட திருநிறுத்தம் அற்புதமாக இருக்குது. அதுக்கு பிரதான அங்கமாக நாளைய தினம் சுவாமி எழுதின ஒரு வியாசங்கள்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட்டிருக்க. அது வந்து புத்தக பேர் என்ன, ராமபிராணி கற்போன்னு அருளாளர் பேரலாளர் பத்திரிகையில மாசா மாசம் வந்திருக்கு. அதெல்லாத்தையும் தொகுத்து சீதா கல்யாணம் வரைக்கும் ஒரு புஸ்தகமா வெளியிட்டிருக்கா. பெரிய புஸ்தகமா வந்திருக்கு, புஸ்தகங்களோட வந்திருக்கு. அந்த புத்தகத்தை நாளைக்கு வெளியிடுறேன். அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும்னு தான் சொன்னேன் என்கிட்ட. அது சுவாமியே எழுதியது. அந்த புத்தகத்துல ஒரு தப்பு கண்டுபிடி, நானும் ஒரு பத்து பக்கத்தை புரட்டி பார்த்தேன், தப்பு ஆப்பிடல. அது முழுக்க பட்டி பாருல, தப்பு கிடைக்குமோ இருக்கா மொத்தம் பட்டி பாரு. எனக்கு அவகாசம் இல்ல, தப்பு சொல்றதுக்காகவே பிரயத்தனம் பண்றது எனக்கு அவகாசம் இல்ல. சில பேருக்கு அவகாசம் இல்லாத தப்பு கிடைக்குது. எனக்கு அவகாசம் இருந்தா கூட இந்த ஆசிரமத்துல எங்க சுவாமி பிடிச்சது போட்ட புத்தகம் தப்பே கண்டுபிடிச்சு ரொம்ப சமப்பட்டு பண்ணிருக்க. அதுதான் காரணம், சுவாமி மட்டும் இருந்தால் போறாங்க. சுவாமியுடைய நியமனத்தை பூர்த்தி பண்ற சிஷ்யர்களுடைய அவதாரம் முக்கியம். அது சுவாமிக்கு ரொம்ப அந்த மாதிரி சொன்ன உடனே செய்வா. நிறைய பேர் இருக்கா சுவாமியுடைய ஆசிரமம் டெல்லியில் சுவாமி இருக்கா. அந்த சுவாமி அமெரிக்காவில் இருந்து சொல்லிட்டு கேட்கிறார் தூப்பில. இந்த உள்ளூர்ல இருந்து உள்ளூர் பள்ளியெல்லாம் வெட்டி கொடுத்துருக்கா இவர் அனுத்தான் சொன்னார் சார். வெளியூர் பள்ளியெல்லாம் வெளிநாட்டு பள்ளியெல்லாம் கொடுத்துதான் இப்படி இன்னும் சில பேர் தெரியாது எனக்கு. அதாவது நிறைய பேர் சுவாமியுடைய சிஷ்யர்கள் அங்கிருந்து இருந்து சுவாமினா வெளிநாட்டுக்கு போறீங்க சார், வெளிநாட்டு பணங்கள்லாம் நிறைய வருது. அதை வேண்டாம்னு சொல்ல முடியாது, வைராக்கியங்கள் இல்ல வெளிநாட்டு சம்பந்தத்தை வேண்டாம்னு சொல்றான். பணம் மாத்திரம் வெளிநாட்டு பணமா இருந்தா எடுத்துக்கலாம், அது தோணும் இல்லையே. அவளுக்கு ஒரு பொண்ணியம் ஏற்படுது. அந்த மாதிரி வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து சுவாமிக்கு நல்லா செய்யல. அதுல சுவாமி ராமராணி கற்போன்றதாக ஒரு தலையங்கத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா எழுதியாரு. இந்த காலத்துல விஸ்தாரம்னாலே பிடிக்காது, இருந்தாலும் சுவாமி எழுதுறதுனால எல்லாரும் அந்த வாசிக்கல. அதுல சுவாமி இப்ப நவீன காலத்தில் இருக்கிறதுனால கம்பராமாயணத்தையும் சேர்த்து அந்த பாசனம் எடுத்து எழுதுற. நானும் பூராசூட்டு நிறைய பார்த்துட்டு இந்த ஆசூட்டு வந்தாட்டு பார்க்க முடியல, வேகம் வந்திருக்கான்னு பார்த்து தான் விட்டுடுவேன். இப்ப புத்தகம் கொடுத்தா அந்த புத்தகம் பார்த்து கூட எனக்கு அவகாசம் இல்லை. மத்தியானம் ரெண்டு மணியா இருந்து பிஷியா இருக்கு, உடனே அங்க வந்து தான் சித்தப்படுத்துகிறேன். மூன்று கிலோ நாலு கிலோ எழுந்து விடுறேன். ராத்திரி போனா எந்த சமம் தாழ்வுல உடனே படுத்து விடுறேன். இந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த சுவாமி நியமனத்தின் பேர்ல அதை பத்தி ரெண்டு வார்த்தைகள் சொல்றேன். நம்ம சம்பிரதாயம் வசந்த சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்காதையே பல பேர் என்ன பண்றாங்க கேட்டா பத்தியா. நம்ம சம்பிரதாயம் ரொம்ப சுந்த சம்பிரதாயம். ஸ்துதி ஸ்மிருதி இத்தியாசம் புராணங்கள் வேதம் இது எல்லாத்தையும் பிரமாணமா கொண்டு வந்ததான மொத்தம் நம்ம வேதம் மாத்திரம் போறாது. வேதங்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வேதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா இருந்தா அதுக்காக என்ன பண்ணுவோம்டா, அதுக்கு ஃபுட்நோட் வியாக்கியானங்களை பார்த்தாதான் புரியும். அது வியாக்கியானம்னா இப்ப தற்காலத்துக்கு பண்ற வியாக்கியானம் துவைத்தம் அத்வைத்தம் இப்படி பல பிரகாரம். அதுவும் அத்வைத்தினுடைய புத்தகங்கள்லாம் நிறைய வழியில வருதுனா இப்ப கீதைன்னு சொன்னா எனக்கு கீதை யாராவது திறம் போட்டு வந்தானா அது அத்வைத்தமா தான் இருக்கும். இதோ ஒத்து ரெண்டு பேர் நீங்க காலக்ஷேபம் பண்ணி சம்பிரதாயத்தோட கீதையை தெரிஞ்சுக்கிற நம்மளால படிச்சல் அநேகம் பேர் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவாலே திறமும் உண்டு அத்வைத்தம் அந்த சில ஆசிரமங்கள போடுற புத்தகம் பாரு. இந்த புத்தகம் ரொம்ப அழகா இருக்கும், கவர்ச்சிகரமா இருக்கும், நிறைய பணம் தெரிஞ்சு போடுற புத்தகத்தின் மேலட்ட கவர்ச்சியும் சில உள்ள விஷயங்கள் தெரியாது. அநேகம் பேர்கள் அத்வைத்த வாசனினாலே சரணாகிதி கூட படிக்க மாட்டேன் அந்த கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் சில பேர் சமப்படுத்தி அவளை சரணாதி பண்ணிவிட பண்ண. அப்புறம் கடைசியில் பகவான் தான் தீர்த்து நான் சொன்ன அவங்க கிட்ட சரணாதி பண்ணுறேன் உத்தரவு கிட்ட அவன் தான் சரணாதி பண்ணாட்டு அந்த விபரீத வாசனம் கூடாது இல்லையா. அது அவ அந்த மாதிரி விபரீத வாசனை இல்லாமல் இருப்பாள்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியல. பெருமாட்டா அதுக்கு நாளுக்கு நான் சரணாதி பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சரணாதி பண்ணாவிட்டு அந்த வாசனை எல்லாம் இல்லாத போய் நல்ல பக்தாளா ஆயிட்டா. அந்த மாதிரியா இந்த அத்வைத வாசனை ரொம்ப பத்து பாடு கிடையாது. அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவள் இங்கிலீஷ்லயே சொல்றா, இங்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் சொல்றா கவர்ச்சிகரமா வர அவ பவுடர் போட்டான கம்பமா பவுடரா விபூத்தியான்னு தெரியல, கம கம்பமா டால்கம் போடுற மாதிரி வாசிக்கும். அந்த மாதிரி அவள் எல்லாமே அவளுக்கு கவர்ச்சிகரமா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு கவர்ச்சியும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம மதத்தை நான் பாஷிகாரி யோசிக்கப்பட்டு அதை பரப்பியிருக்கேன். அந்த மாதிரியான இருக்கிறது நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப உபகாரமா இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் உபகாரம் என்ன சொல்வது, சுத்தந்தேகி ஏககண்டேகி தது அனுகுண மனு மனு வியாச முக்கியோக்தி மனு மனு தர்மசாஸ்திரம் வியாசம் மகாபாரதம் அது முதலாளர்கள் பிராச்சிய அதனால இத்திஹாச புராணங்கள் இதெல்லாம் கூட நமக்கு முக்கியமானது. ஆனா இத்திஹாசம் புராணம் எல்லாமே வேதத்துல கடந்து எல்லாத்தையுமே விஹிதாத்வைதம் தான் சொல்றது நம்ம சித்தாந்தம். நல்லா பார்த்தா அது புரியும். அவ எல்லாத்தையும் அத்வைதாபத வருஷம் கீதையை பற்றி அத்வைதாபத்த வருஷம் அதை பார்த்து அதை பேர் வாங்கி கூடாது. முதல் ஸ்லோகத்தை சாஸ்திராரம்பம் சொல்றோம் இல்லையோ, அந்த ஸ்லோகம் பன்னெண்டாம் ஸ்லோகம் இரண்டாம் ஸ்லோகத்தை நத்தும் நிவேஜனாக ஆரம்பம் என்ன, நத்தும் நிவேஜனாக மாமேகம் சரணம் பிரஜா அது சாஸ்திரம் முடியுது. அது வரைக்கும் மொத்தம் துவைத்தம்னா அந்த துவைத்தம் இல்ல, விசாத்வைத்த பரம் தான் இல்ல, அது நடுவிலே அப்படிதான். அதனால இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்த முழு பூஜைக்காக சின்ன சாஸ்திரம் மறைக்கிறாங்க மறைக்கிறாங்க அத்தை நம்பிட்டு ஜனங்கள் நிறைய போறேன். அந்த மாதிரி விசிஷ்டாத்வை கீதை முழுக்கொண்டும் எல்லாமே விசிஷ்டாத்வைத பரம் தான். விஷ்ணு புராணம் எல்லாமே அது எடுத்து அது தனியும் ஒரு ஆட்சிகளும். அந்த மாதிரி வந்து வியாச வால்மீகியுடைய ஸ்ரீமந்த ராமாயணம் அதுவே விசிஷ்டாத்வை ஜெகத் சர்வம் சரீரத்தேன்னு உத்தரகாண்டத்தில் வச்சு ஜெகத்து முழுக்க ஒரு சரீரம் சொல்ற இதுதான் விசிஷ்டாத்வை சித்தாந்தம். ராமன் பரமா ஜீவாத்மாவும் ஒன்னு ஒன்றது கூட சொல்றது ராமேவ அனுபசித்தான். ராமேவ அனுபசித்தா அபசித் தன்மையும் ஜெயத்துவோம். ராமேவ அனுபசித்தன தரிசனம் பண்றா வேற, தரிசனம் பண்ணப்பட வேண்டும் பேரம் தான் ஏற்படும். இங்க ஐக்கியம் எங்க இருக்கு? அதனால அவ சங்கராச்சார் அவர் மகாவியாபர் அவர்கிட்ட தப்பு சொன்னா இவர் நேற்று வந்து தப்பு சொன்னாலே சொல்லுவார். பால் கருப்பா இருக்குன்னு சொல்லு பொய்யன்னு சொல்றதுக்கு நாலேஜ் வேண்டாம், ஞானம் வேண்டாம், அனுபவமே போறோம். அந்த மாதிரியா நம்ம சம்பிரதாயம் எந்த பிறகுதான் மற்றதுக்கு பெருமுண்டு. அது ஸ்ரீமந்த ராமாயணம் ரொம்ப முக்கியம். பாதுகாசனத்தில் சுவாமி தேசம் ரொம்ப அதுராக திருஷ்டந்துஷ்டையா தத்தோபி மைதும் ஜாகிருத்தி ராமாயணம் ஜாகிரி தத்பாதுக்கு தத்தாது பிரதனாய தாவர குண கிராமாய ராமாயணம் திருஷ்டந்துஷ்டையா ஜாகிருத்தி ராமாயணம் அரவிந்த சம்பவது மஞ்சிய சிஞ்சாரவ ஸ்பர்தாதுர பாதபத்த படுத்தி வால்மீகி ஜென்மாகுவின் வால்மீகி பண்ணத்தினால் ராமாயணத்துக்கு ஏற்றுன்னு சொல்ற. அந்த வால்மீகி எப்படிப்பட்டவர் சரஸ்வதி வல்லபனான பிரம்மாவுடைய அனுகிரகத்தினாலே ஞானம் பெற்றவர். எஸ்யாசீத் அரவிந்த சம்பவம் யாரு பிரம்மா தாமரை போல தோன்றும். அவளுடைய பத்தினி பேர் சரஸ்வதி. அவளுடைய காலில் தண்டை சிலங்க எவ்வளவு கல்கல் நல்லா இருக்கும். அதே போல ராமாயணத்து ஸ்லோகங்கள்லாம் ஒரு பாதுபத்தமாக ரொம்ப அழகா இருக்கும்.